பாறை தவிக்கவே விடுகின்ற இன பழக்கம்தான் இவளுக்கு இல்லையடா. சந்திக்க வந்தவனை பந்திக்கு அழைப்பாளே, முந்திக்க மறுத்தவனை முள்ளாக முறைப்பாளே. காலமுன் தலையை வெள்ளை அடிக்கும் கவர்ச்சி பழம் இவளை கொள்ளையடிக்கும். மகளே பாபா, ஆரடி சந்தன கட்ட, அழகா பிறந்து புட்ட, ஆரடி சந்தன கட்ட, அழகா தேனு சுட்ட, மணக்கூல வந்த பட்ட, ஆசு மூச்சு முட்ட, இருந்தோ இருக்க எட்ட, ஆசு மூச்சு முட்ட, இருந்தோ இருக்க எட்ட. படம் இருக்கும் இடம் அடுத்த படம்